வணக்கம். பாலசுந்தரம், திருவாரூர் மாவட்டம், புள்ளமங்கலம் கிராமம். இப்போ மேலே பார்க்குற படம் வந்து ஒட்டடையான் அறுவடை. நேற்று அறுத்து இன்று கண்டு முதல் கண்டோம். 150 குழி, 1/2 ஏக்கர், ஏற்ற மூட்டை 24 மரக்க கணக்குக்கு விளைஞ்சிருக்கு. நடவு நட்டது, அடுத்து நேரடியாக அறுவடை. குழியில் கொடுத்து தான் அறுத்தோம். அடுத்து மீதி எங்களுக்கு ஏற்ற முட்டை கிடச்சிருக்கு. நல்ல லாபம். நீரை நிறுத்தி ஐயா சொன்ன மாதிரி ஒரு முன்னுதாரணமாக ஒரு எங்கள் கிராமத்தில் இந்த விதையை தெளித்து வெளியே விதையை நடவு நட்டு அறுத்து எடுத்திருக்கோம். வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த வருஷம் சாப்பாட்டுக்கு ஒட்டடையும் கிடச்சிருச்சு, விதையும் கிடச்சிருச்சு. ஐயாவுக்கு நன்றி.